ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಯತಿ ಕೃಪಯಾ ರಂಗಿಣಿನ್ಯಸ್ತಭಾರಂ ತತ್ಸಂಪ್ರಾಪ್ತಾಗಮಾನ್ ತದ್ವಿತಯಮನುಗಣಂ ಶಿಷ್ಟತಾ ಪೂರ್ಣಮಗ್ರ್ಯಂ ಶ್ರೇಷ್ಠ ಶ್ರೀರಂಗ ರಾಮಾನುಜಮುನಿ ಕರುಣಾರಬ್ಧ ಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಸತ್ವಸ್ಥಂ ಶ್ರೀವರಾಹಂ ಯತಿವರಮನಘಂ ದೇಶಿಕಂ ಸಂಶ್ರಯಾಮಿ ವೇದಾಂತ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನೀಂದ್ರ ಕೃಪಾತ್ತಬೋಧಂ ತತ್ಪಾದಯುಗ್ಮ ಸರಸೇರುಹ ಭೃಂಗರಾಜಂ ತ್ರಯ್ಯಂತ ಯುಗ್ಮ ಕೃತ ಭೂರಿ ಪರಿಶ್ರಮಂತಂ ಶ್ರೀರಂಗ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನಿಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ಶ್ರೀಮದ್ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮುನಿ ಕರುಣಾಲಬ್ಧ ವೇದಾಂತ ಯುಗ್ಮಂ ಶ್ರೀಮತ್ ಶ್ರೀವಾಸ ಯೋಗೀಶ್ವರ ಗುರುಪದಯೋರರ್ಪಿತ ಸ್ವಾತ್ಮಭಾರಂ ಶ್ರೀಮತ್ ಶ್ರೀ ರಂಗನಾಥಾಹ್ವಯ ಮುನಿ ಕೃಪಯಾ ಪ್ರಾಪ್ತ ಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಶ್ರೀಮದ್ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮುನಿಮಪರಂ ಸಂಶ್ರಯೇ ದೇಶಿಕೇಂದ್ರಂ ಶ್ರೀ ರಂಗೇಶ ಪದೇ ಸಮರ್ಪಿತ ಭರಂ ಶ್ರುತ್ಯಂತ ರಾಮಾನುಜ ಶ್ರೀ ಯೋಗೀಂದ್ರ ಗುರುತ್ತಮೇನ ಯಮಿನಃ ಶ್ರುತ್ಯಂತ ವಿದ್ಯಾತ್ಮನಃ ಪ್ರಾಪ್ತ ಶ್ರುತ್ಯ ವದಂ ಸಯುಗ್ಮ ಹೃದಯಂ ಶ್ರೀವಾಸ ರಾಮಾನುಜಾತ್ ಶ್ರೀ ಶ್ರೀವಾಸ ಮುನೀಂದ್ರ ದೇಶಿಕ ಮಣಿಂ ಶ್ರೇಯೋ ನಿಧಿಂ ಸಂಶ್ರಯೇ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ನಮೋ ನಮೋ ಯಾಮುನಾಯ ಯಾಮುನಾಯ ನಮೋ ನಮಃ ನಮೋ ನಮೋ ಯಾಮುನಾಯ ಯಾಮುನಾಯ ನಮೋ ನಮಃ. அதாவது பிராட்டியினுடைய ஸ்ரீயஃபதியினுடைய வைபவமா இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீயஃபதின்ற திருநாமத்துல பிராட்டியினுடைய ஸ்ரீ அப்படின்ற திருநாமம் பிராட்டி எப்படிப்பட்டவள் அப்படின்றத காண்பிக்கக்கூடியதா இருக்கக்கூடிய சதுஷ்லோகி மூலமா முன்னாடி உபன்யாசங்கள் மூலமா நம்மளால காண்பித்துண்டு வருபவனா இருக்கு. இது வரைக்கும் மூன்று தனியன்கள் இந்த ஆளவந்தாருன்ற ஆச்சாரியருக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த மூன்று தனியன்களை நன்றாக பார்த்தோம். அதே நேரத்தில் இப்போ அடுத்தது காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி ஷையாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்மேஷாதி சுரவிரஜ சதைத ஸ்வத்தாச தாசீகணா ஸ்ரீரித்யேவச்ச நாமதே பகவதி ப்ரூம கதம் துவாம் வயம்னு முதல் ஸ்லோகம். இந்த முதல் ஸ்லோகத்தினால பிராட்டியானவள் அதாவது மகாலட்சுமியானவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னா அவள் எல்லா மேன்மைகளும் பொருந்தியவள். அதாவது எம்பெருமான் எப்படி உபய விபூதி நாதனோ அதாவது நித்திய விபூத்தின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் அதுல இருக்கக்கூடிய பரிஜன பரிச்சாரிகான்னு எல்லாருனாலையும் வணங்கப்படுபவன் அதாவது குடாங்களாய் அடியீருடன் எம்பெருமான் இருக்கக்கூடிய அந்த வைகுண்டத்துல அவர்களால வணங்கப்படுபவன். அதே நேரத்துல இந்த உலகத்துல மக்கள்னாலேயும் அவரவர்கள் கேட்கக்கூடிய வரத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணி அவர்களாலேயும் வணங்கப்படுபவனா எம்பெருமான் இருக்கான்னு எல்லாருக்கும் நன்றா தெரியுது. பிராட்டிய பத்தியும் நன்றாக எல்லாருக்கும் தெரியும். ஆனா பற்பல கலக்கங்கள் பற்பல தவறான பிரச்சாரங்கள் நடுவில் இருக்கிறதுனால அதையெல்லாம் நன்றாக களைந்து வேதம் யார் பிராட்டின்னு எப்படி காண்பித்து கொடுத்ததோ அப்படி ஆளவந்தார் இதை அருளி செய்திருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஆழ்வார்கள் நம்ம பூர்வாச்சாரியர்கள் அனைவருமே வேதம் காண்பித்த வழியிலே எம்பெருமான் மற்றும் பிராட்டிய நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். இப்ப பிராட்டியினுடைய வைபவத்தை முதல் ரெண்டு வரியினால காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி ஷையாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினின்றது முன்பு முன்னாடி உபன்யாசத்துல பார்க்கப்பட்டது. அதாவது திருவுடைய எம்பெருமானோட கூடியிருப்பவள் அந்த எம்பெருமான் கிட்ட தான் வந்து வால்லபியத்தினால இந்த சேத்தனர்களை வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அந்த ஒரு வால்லபியம் படைத்தவள்ன்ற அந்த காந்தஸ்தேன்ற திருநாமத்தினாலேயும் புருஷோத்தம பணிபதி ஷையாசனம் வாகனம்னு சொல்லக்கூடிய பணிபதியா இருக்கக்கூடிய ஆதிசேஷன் மற்றும் கருடனால எப்பவும் வந்து தனக்கு வந்து பணிவிடை எப்படி எம்பெருமான் செய்பவனா இருக்கானோ அதே போன்று மகாலட்சுமி பிராட்டியும் இருக்கிறாள்ன்றதையும் அதே போல வேதாத்மாவான கருடனால வணங்கப்படுபவள்ன்றது நன்றாக தெரிந்ததுனால வேதம் பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமானையே அதா போற்றுகிறதுன்னு சுவாமி தேசிகன் அழகா ஸ்ரீஸ்துதியில சாய்கிறார் பாருங்கோ. அதாவது சில பேர் என்ன சொல்றா பிராட்டி தான் உயர்ந்தவள், சில பேர் என்ன சொல்றா எம்பெருமான் தான் உயர்ந்தவன். இவா ரெண்டு பேரும் கிஞ்சி உத்தீரிய மக்னேகி, ரெண்டு பேரும் கலங்கி போயிருக்கா. அப்படிப்பட்ட கலக்கங்கள் எங்களுக்கு கிடையவே கிடையாது. தெய்வத்தம் தம்பதீனஹா, எங்களுக்கு எப்படிப்பட்டவர்கள்னா இருவரும் சேர்ந்ததே பரபிரம்மம், ஸ்ரீமன் நாராயணன் தான் பரபிரம்மம்ன்றத அடிச்சு தேசியர் எப்படி நமக்கு சாதிச்சு கொடுக்கிறார் அப்படின்னா ஆளவந்தார், அதே போன்று பட்டர், அதுக்கு முன்னாடி கூரத்தாழ்வான், பாஷ்யக்காரர்னு நம்ம ஆச்சாரியர்கள் துணை பேருக்கும் இருந்த கொள்கைய தேசிகன் அழகா ரசமா எடுத்து காண்பிக்கிறார். அதாவது பெரிய ஒரு பெரிய பால் நிறைய இருக்கு, நிறைய பால் இருக்குன்னா நிறைய பாலை கொஞ்சமா சுருக்கி அதனுடைய பால்கோவா மாதிரி சாப்பிடறது இல்ல, அந்த மாதிரி இருக்கிற பூர்வாச்சாரியர்கள் எல்லாரையும் பார்த்த தேசிகன் அதை சுருக்கி சட்டுன்னு நமக்கு கொடுக்கிறார். என்ன விஷயம் இந்த சம்பிரதாயம்னா திருநாராயணன் என்னும் தெய்வமும், அவ்வளவுதான். இதுதான் விஷயம். நமக்கு யார் பரமாத்மா அப்படின்னா வெறும் நாராயணன் இல்ல, திருநாராயணன் என்னும் தெய்வமும் அப்படின்னு முடிக்கிறார். இதுல முதல் ரெண்டு வரிக்கு நான் அர்த்தங்கள் போன உபன்யாசத்துல யதாமதி பிராட்டி அனுகிரகத்தினால நம்மளால சிந்திக்கப்பட்டது. இப்ப அடுத்த இரண்டு வரிய நாம இன்னைக்கு சிந்திக்க போறோம். என்ன அடுத்த இரண்டு வரி? பிரம்மேஷாதி சுரபிரஜ சதயிதா த்வத்தாச தாசீ கணஹா ஸ்ரீரித்யேவச்ச நாமதே பகவதி ப்ரூமஹா கதம் துவாம் வயம் அப்படின்னு கேக்குற. எப்படி உன்னை நாங்கள் துதிப்பது அப்படின்னு கேக்குற. சரி, எப்படிப்பட்ட எப்ப அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு அழகா சொல்ற, பிரம்மேஷாதி சுரவிரஜ சதயிதா. யாருனால வணங்கப்படுபவள் அப்படின்னா பிரம்மா சிவன் இந்திரன் வருணன் வாயு போன்ற தேவதர் தேவர்கள் அத்துணை பேர்னாலையும் வணங்கப்படுவார். அதாவது ஆழ்வார் சாய்கிறார் பாருங்கோ, எப்படிப்பட்ட எம்பெருமான் வணங்கப்படுபவனா என்னைக்கு எழுதிருக்கான்னா, இந்திரனோடு பிரமன் ஈசனிமயவரெல்லாம் மந்திரமாமலர் கொண்டு மறைந்து வராய் வந்து நின்றார் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளர நின்றாய் அந்தியம்போ திதுவாகும் அழகனே காப்பிடவாராய். எப்படிப்பட்ட எம்பெருமான்னா இந்திரன், இந்திரனோடு பிரமன், ஈசன் சிவன், இமயவர் எல்லாம் எல்லா தேவர்களும் வந்து நின்னாலாம். எப்படிப்பட்ட எல்லா தேவர்கள் அப்படின்னா 33 கோடி தேவர்களும் வந்து நின்று எங்க வந்து நிற்கிறா அப்படின்னா திருவள்ளரை கஷேத்திரத்துல எம்பெருமான சேவிக்க நிற்கிறா. மந்திர மாமலர் கொண்டு கையில எப்படிப்பட்ட புஷ்பத்தை கையில வச்சிருக்கா அப்படின்னா மந்திர புஷ்பத்தை கையில வச்சிருக்கா. வேத மந்திரங்கள்னால அபிமந்திரிக்கப்பட்ட அந்த மந்திரத்தோட சேர்ந்த புஷ்பத்தை கையில வச்சுண்டு எங்க எழுதிருக்கா, திருவள்ளரை எம்பெருமான சேவிக்க எழுதிருக்கான்னு எவ்வளவு அழகா பெரியாழ்வார் சேவிச்சாரோ அதையே எடுத்து குறைவில்லாத அந்த அனுபவத்தை நமக்கு இங்க ஊற்றர் அளவந்தார். எப்படிப்பட்ட தாயார் அப்படின்னா பிரம்மேஷாதி சுரவிரஜ சதயிதா. பிரம்மன் சிவன் போன்றவர்கள்னால என்றைக்கும் வணங்கப்படுபவள் அப்படின்றது. இப்படி எங்கேயாவது யாராவது ஆழ்வார் சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்த்தா சொல்லியிருக்கேன். பொய்கை ஆழ்வார் இது அப்படியே சாய்க்கிறார். பொய்கை ஆழ்வார் சாய்ச்ச பிரகாரமே சுவாமி ஆளவந்தார் இந்த இடத்துல பண்ணிருக்காருன்னு தோன்றது. 8-11 ஈரறுவர் ஓரிருவர் வண்ண மலரேந்தி வைகளும் நன்னி ஒரு மாலையால் பரவியோவாதெப்பொழுதும் திருமாலை கை தொழுவர் சென்று அப்படின்னு சொல்ற. 8-11 எண்மர்னா இந்த 33 கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்றான்ல, இந்த 33 கோடி தேவர்கள்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 33 crores அப்படின்னு சொல்ற, அவ்வளவு தேவர்கள் இருக்கு ஆவா அப்படின்றா. இது யார் அது, எப்படி, என்ன ஏது ஒன்னு புரிய மாட்டேன்றது நமக்கு. எண்மர்னா 8 வசுக்கள், அஷ்டவசுக்கள்னு பேரு, அஷ்டவசுக்கள். அடுத்தது 11 ஏகாதச ருத்ரர்கள். அடுத்தது 12 ஆதித்யர்கள். ஈரறுவர் ஓரிருவர், ஓரிருவர்னு சொல்றது அஸ்வினி தேவர்கள் பாருங்கோ. முதல்ல 8 வசுக்கள், அப்புறம் 8, அதுக்கப்புறம் 11, 11 சொல்லக்கூடிய இந்த 11 ருத்ரர்கள். அடுத்தது 12 ஆதித்யர்கள். 12 × 8 = 20, அதனோட சேர்ந்த ஒரு 11 = 31. அடுத்தது 20 அஸ்வினி தேவர்களான 20. இப்படி 33 பேர், இவர்களுக்கு கீழே 1 கோடி பேர் இருக்கா. இதான் 33 கோடி தேவர்கள் சொல்லிட்டே இருக்க பூமை. 33 கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இந்த மாதிரி கேட்டகிரி கேட்டகிரியா வந்து சேவிக்கிறா பெருமாளை. அப்ப பாருங்கோ, பிரம்மா சிவன் இந்திரன் ருத்ரன் இதெல்லாம் போஸ்டோட பேர். அதாவது பிரம்மா அப்படின்னா பிரம்மானா யாரோ ஒருத்தருக்கு பேருன்னு நினைச்சுக்காதீங்க, பிரம்மானா செக்ரட்டரி ஜெனரல் மேனேஜர் அப்படின்னு எல்லாம் பேர் வச்சுட்டு இருக்கோம் பாருங்க ஒரு கம்பெனியில. அந்த மாதிரிதான் அவர் ஒரு போஸ்ட், பிரம்மானா ஒரு போஸ்ட், சிவன்னா ஒரு போஸ்ட், இந்திரன்னா ஒரு போஸ்ட், விஷ்ணுனா ஒரு போஸ்டா அப்படின்னா கிடையாது. விஷ்ணுனா போஸ்ட் இல்ல, விஷ்ணு வந்து ஒருத்தருடைய பேர். ஏன் இது என்ன நீங்களே எப்படி சொல்றீங்களா அப்படின்னா, நாங்க சொல்லல வேதம் சொல்றது. ஏகோஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேஷானா அப்படின்றது. அந்த பிரளய காலத்துல எம்பெருமான் ஒருத்தனே ஆனீதவா தகு ஸ்வதயா ததேகம், அதாவது பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான் ஒருவனே அந்த பிரளய தசையில் இருந்தான். ஆனீதவாதம் ஸ்வதயா, பிராட்டிக்கு ஸ்வதான்னு ஒரு திருநாம் உண்டு. அந்த பிராட்டியோட சேர்ந்த பரம்பொருளானது ஒன்றே இருந்தது. இப்ப நீங்க உடனே கேப்பன், சுவாமி பிராட்டியோட சேர்ந்த பரம்பொருள் இருந்தார்கள்னு பன்மைதானே இருக்கணும், அதாவது புளூரல்ல தானே சொல்லணும், ரெண்டு பேரை சொல்லும் பொழுது அது என்ன, பெருமாள் பிராட்டியோட சேர்ந்த பெருமாள் ஒருத்தன்னா இருந்தான் அப்படிதான் சுவாமி பிரயோகம் பண்ணணும். அதாவது ஆத்துல தம்பதியா வந்தனர்கள்னு சொன்னா சரியா இருக்குமா, இல்ல அவர் அவ ஆத்து மாமியோட வந்தாருன்னு ஏகவச்சனம் தான் பிரயோகம் பண்ணணும், அதாவது உரிமையில தான் சொல்லணும். அதனால எல்லா இடத்துலையும் பிராட்டியோட சேர்ந்த பெருமாளை ஏகவச்சனம் தான் சொல்லும், ஏகவச்சனம்னா உரிமையில சிங்குலர்ல தான் சொல்லியிருக்கும். இதை பார்த்துட்டு சில பேர் என்ன சொல்லிட்டா பிராட்டியே கிடையாது அப்படின்ட்டா, அப்ப பிராட்டி இல்லைன்னு சொல்றதும் தப்பு, பிராட்டி வந்து ஜெகத்காரணம் இல்லையே அதாவது இந்த உலகிற்கு காரணம் இல்லேன்னு சொல்றது தப்பு. அதனால இந்த இரண்டாவது வரிய போட ஆரம்பிச்சார், பிரம்மேஷாதி சுரவிரஜா, அதாவது யார் யாருக்கு காரணம், பிரம்மாவுக்கு இவள் தான் காரணம், சிவனுக்கும் இவள் தான், அதாவது இந்த தேசிய அழகா சொல்லுவேன், ஆசம்சாரம் விததம் அகிலம் வாங்மயம் யத் விபூதி அதாவது பிராட்டியினுடைய புருவ நெருப்புக்கு ஏத்த மாதிரி பெருமாள் வேலை செய்யறாராம். அப்படின்னா பிராட்டிக்கு பெருமாள் வேலைக்காரரான்னு கேட்டுறது டக்குன்னு, அப்படி அர்த்தம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படி ஒரு அந்யோன்யம் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் உள்ள ஒரு அந்யோன்யம், பிராட்டியுடைய திருமுகத்தை பார்த்து பார்த்து பெருமாள் காரியம் பண்றாராம், பிராட்டிக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும் பார்த்து அதுக்கேத்த மாதிரி பெருமாள் இவரை பிரம்மாவா போடலான்னு பிராட்டி அப்படி காண்பிச்ச அந்த புருவ நெருப்புக்கு ஏத்த மாதிரி பெருமாள் அப்படி பண்றாருன்னு தேசியன் அவ்வளவு அழகா அனுபவிக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட பிராட்டியானவள் எப்படி இருக்கா அப்படின்னா, இவர்களால வணங்கப்படுபவளா இருக்கா அப்படின்னு தெரியுது. அப்ப பிரம்மா சிவன் போன்றவர்களால வணங்கப்படுறா, சரி பிரம்மா சிவன்னாலதான் வணங்கப்படுறாளா, அவாத்து தேவிகள் அவாத்து மாமியெல்லாம் வந்து வணங்கலையான்னு கேட்கவே வேண்டாம், பிரம்மா சிவன் எல்லாம் வணங்குறாளே அவாத்து மாமி வந்து வணங்கிடுவா இல்லையா, ஆத்துல பெருமாள் சேவிக்கிறான் நான் மட்டும் தனியா இருப்பேன்னு சொல்றதுல ஒரு சுவாரஸ்யம் இல்ல, தானும் வந்து அப்ப சேவிக்கிறான்றது ஸ்பஷ்டமா இருக்கு. அப்ப பிரம்மேஷாதி பிரம்மா சரஸ்வதியோட சேர்ந்து வந்து சேவிக்கிறார், அதே மாதிரி ருத்ரனானவர் பார்வதியோட வந்து சேவிக்கிறார், இப்படி சேவித்து சேவித்து இருக்கக்கூடிய பிராட்டியினுடைய திருவடி அப்படின்னு சொல்ற. அதாவது ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னா, முன்னாடி என்ன சொன்னார், முதல் ரெண்டு வரியினால கருடனால சேவிக்கக்கூடியவர் ஆதிசேஷனால சேவிக்கக்கூடியவர்னு சொன்னார், என்ன தெரிஞ்சது, நித்திய விபூதியில பிராட்டி தான் ஈஸ்வரி, பெருமாள் எப்படி ஈஸ்வரன்ற பட்டத்தோட இருக்கானோ பிராட்டிக்கு ஈஸ்வரி, அதாவது பெருமாள் சுவாமினா பிராட்டி சுவாமினி, பெருமாள் தலைவர்னா பிராட்டி தலைவி அப்படின்ற அந்த அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாமே ரெண்டு பேர் தான், நம்ம சம்பிரதாயத்தை பொறுத்தாலும் தம்பதி தான், அதனால அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து நித்திய விபூதியை காக்கறான்றத அங்க சொன்ன. இப்ப லீலா விபூதி, லீலா விபூதி இந்த லோகங்கள்னு வச்சுக்கோங்க, நீங்க இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா முதல் கீழே இருக்கிற எறும்பு வரை வச்சுக்கோங்க, அவ்வளவு சின்ன வஸ்துக்கள் வர அத்தனையும் பிராட்டியினுடைய கடைக்கண் அருளினாலதான் இருக்கு அப்படின்னு தெரியுது. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் நிச்சயமா வரணும், அது என்ன பிராட்டியை பத்தி இப்படி சொல்லிட்டே இருக்கல, எப்ப பார்த்தாலும் பெருமாளை பத்தி ஒண்ணு கூட இது வரைக்கும் சொல்லல, பிராட்டியை பத்தியே சொல்லிட்டு இருக்கல அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. என்னன்னா, ஒரு ஒரு பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய குணத்தை தெரிந்து கொள்ள வேணும். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு ஆரஞ்சு பழம் இருக்கு, ஆரஞ்சு பழம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சுவையா இருக்கும் ஆரஞ்சு பழம் அப்படின்னு தெரிஞ்சாதான் ஆரஞ்சு சாப்பிட போறோம். அதே மாதிரிதான் அந்த ஆரஞ்சை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதனோட சுவை தெரியப்படுறது, அது இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு, அவ்வளவு நன்னா இருக்கு, தித்திப்பா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே மனசுல, அதாவது முந்திரி பருப்புன்னு சொன்ன உடனே அதனோட ஆகார ஞாபகம் வந்து டக்குன்னு முந்திரி பருப்பு ஞாபகம் வந்துடுறது பாருங்க. அப்ப எதை சொன்னா வருமோ அத மாதிரி அந்த விசேஷணத்தோட சேர்ந்து சொல்லணும், அதாவது அந்த குணத்தோட சேர்ந்து அந்த விசேஷணத்தோட சேர்ந்து அது ஞாபகம் வருது அந்த வஸ்து. அந்த மாதிரி பிராட்டியானவள் எம்பெருமானுக்கு பிரிக்க முடியாத விசேஷம், இத நாம சொல்லல, சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரயசாரம்ன்ற கிரந்தத்துல, ஸ்ரீமத் ரகசிய திரயசாரத்துல அருளாளப் பெருமாள் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் ஜீயர்னு ஒரு சுவாமி இருந்த ராமானுஷரோட வாதம் பண்ணவர், வாதம் பண்ணி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்று தெரிந்து கொண்டு ராமானுஜருடைய அருளினால் இந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்திற்கு வந்தவர். அந்த அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் ஜீயரானவர் ஒரு அழகான ஸ்லோகத்தை அருளி செய்திருக்கார், அதை எடுத்து தேசிகன் காண்பிக்கிறார், பாருங்கோ பாருங்கோ நம்ம பூர்வாச்சாரியாள்லாம் எப்படி பிராட்டியை சொல்லியிருக்கான்னு எடுத்து, ஆகாரிணஸ்து விஜ்ஞானம் ஆகார ஞான பூர்வகம் தேனாகாரம் ஸ்ரீயம் ஞாத்வா ஞாதவ்யோ பகவான் ஹரிஹி. இங்க ஹரிய வந்து நீங்க பழம் மாதிரி நினைச்சுக்கணும், ஆரஞ்சு பழம் ஹரி, அதுல இருக்கக்கூடிய சுவை யாரு, பிராட்டி ஸ்ரீயம். அப்ப முதல்ல எது எது சுவாமி தெரியும், முதல்ல சுவை தான், சுவையை தெரிஞ்சாதான் அந்த பழத்தை சாப்பிடவே போறோம். அதனால பெருமாள நாம ஆறாவமுதே அடியேனுடனும் நின்பால் அன்பாயே அப்படின்னு நீங்க ஆறாவமுதன் சுவைக்கணும்னா முதல்ல உங்களுக்கு கோமலவல்லி தாயார தெரியணும். கோமலவல்லி தாயார் தெரியாம ஆறாவமுதன் போக முடியாது. அதனாலதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பிராட்டியினுடைய அனுகிரகத்தை முன்னிட்டு கொண்டே பெருமாள்கிட்ட போறது அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. தப்புக்காக மாத்திரம் இல்ல சுவாமி, ஒரு காரியம் ஆகணும்னா கூட பிராட்டி வழியா போனாதான் பெருமாள் அதை பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு தெரியணும். இல்ல இல்ல இத்தனை நாள் நான் தப்பு பண்ணிட்டேன், மோட்சம் கேட்கறதுக்காக பெருமாள்கிட்ட போல, அபராதங்களை க்ஷமாபணம் பண்றதுக்காக போறேன், இல்ல எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க போறேன் அப்படின்னா நீர் எது வேணும்னு கேட்க போனாலும் பிராட்டியினுடைய அனுகிரகம் வேணும். இத ஒரு அழகான இடத்துல நீங்க பார்த்தேன்னா உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதாவது காகாசுரன், காகாசுரன் ஒருத்தன் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவன்னா பிராட்டி கிட்டியே அபச்சாரப்பட்டவன். அதாவது தாயார் மகாலட்சுமி சீதையா அவதாரம் பண்ணான், சீதை கிட்டயே அபச்சாரப்பட்டான் இந்த காகாசுரன். இந்த சீதை கிட்ட அபராதம் பார்த்த உடனே பெருமாள் பார்த்த, எப்படி சீதை கிட்டயே இவன் வந்து தவறாக நடந்து கொண்டானோ இவனை விடுறது இல்லைன்னு எழுந்த பெருமாள் உடனே பக்கத்தில் இருக்கிற தர்பய கிள்ளினர் எம்பெருமானான சக்கரவர்த்தி திருமகன் அதை வந்து பிரம்மாஸ்திரத்தை அபிமந்திரணம் பண்ணி அந்த காக்கா மேல எரிந்த, எரிந்த உடனே போரும் திரீன்லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணம் கதஹோ. மூன்று லோகங்களுக்கும் தெரிஞ்சுது, அதாவது பத்தி முதலாமவற்றில் பதியனக்கு கூடாமல் எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல். அந்த காகம் இழைத்து யாரும் காப்பாத்தல, சிவன் கிட்ட போனா ஐயோ பிரம்மாஸ்திரம் வருது, பெருமாளுடைய பிரம்மாஸ்திரம் வருது நான் வரவே இல்லைன்ட்டேன், இந்த பக்கம் பிரம்மாவண்ட போனா ராமபத்ரனுடைய பிரம்மாஸ்திரம் வருது, அது யாரையுமே விடாது நீங்க வரவே வராதுன்னு கதவு போட்டுட்டேன். காகாசுரன் இந்திரனுடைய பையன், இந்திரனுடைய கிரகத்துக்கு போய் அப்பா தான் வந்து பதில் கொடுப்பாரு, பார்த்தா அப்பாவும் கதவு போட்டுட்டேன். எங்கதான் போறதுன்னு பார்த்தா, எங்க போறது அப்படின்னு பார்த்தா திருப்பியும் பிராட்டி காலிலேயே வந்து விழுந்தது அந்த காகம். உடனே பிராட்டி பார்த்தா பிராட்டிக்கு பொறுக்காது, ஏன்னா தாயார் அல்லவோ, தாயாருக்கு இந்த விஷயங்கள்லாம் பொறுக்கவே பொறுக்காது. உடனே தாயார் பார்த்தா தாகி திராகி திராகி தி பர்த்தாரம், காப்பாத்துவோ காப்பாத்துவோன்னு பிராட்டி பெருமாள்கிட்ட அந்த காக்காவை வந்து சேர்த்து விட்டு காப்பாத்தி கொடுத்தவள் பிராட்டி. அதனால பிராட்டிய விட்டு பெருமாளை தெரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்றது நன்றாக காண்பிக்கப்படுறது. அதனால இப்படி முதல்ல இந்த விஷயத்த காண்பிக்கிறதுக்காக பிராட்டி கிட்ட அபச்சாரம் பண்ணா கூட அந்த அபச்சாரத்தை பொறுத்து பெருமாள்கிட்ட அந்த ஜீவனை காண்பித்து அந்த ஜீவனை அனுகிரகம் பண்ணணும்னு காகாசுரனையே மன்னிச்சுட்டான் பிராட்டி. அப்படின்னா பாத்துக்கோங்க, பிராட்டிய பெருமாள்கிட்ட இருந்து பிரிக்கவே கூடாதுன்னு நல்லா தெரியறது. அப்படி பிரிச்சான்னா சூர்படக்க கத்தி தான் எல்லாருக்கும். சூர்படக்க எப்படி மூக்கருந்து போனாலோ பிராட்டி இல்லாத பெருமாளை வேண்டி, அந்த மாதிரிதான் மற்றவாளுடைய கத்தியும் அமையும். அதனால பிராட்டியை விட்டு பெருமாளை சேவிக்கவே கூடாது அப்படின்றது தெரியறது. அதனாலதான் தேசிகன் சாய்க்கும் பொழுது தினைத்தனையும் திருமகளை விடாதார் வந்தார் அப்படின்னு சாய்ச்சார். அதனால பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான எல்லா தேவர்களும் சேவிக்கிறான்றத பொய்கையாழ்வார். எப்படி எண்மர் பதினொருவர் ஈரறுவர் ஓரிருவர் வண்ண மலரேந்தி வைகளும் திருமாலை கைதொழுவர்னு கடைசி பதம் போட்டார். அதனால பெருமாளோட பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான சேவிச்சான்னு பதம் போட்டார். அப்படி இருக்கக்கூடிய அவர்கள் அவர்கள் பத்னியோட வந்து தேவர்கள் அனைவரும் சேவிக்கிறா அப்படின்றத காண்பித்தார். அடுத்தது பிரம்மேஷாதி சுரவிரஜ சதைதஹா துவத்தாச தாசீகணஹா, பிரம்ம ஈசன் முதலானவர்கள் உனக்கு தாசர்கள், அவர்களுடைய பத்னிகள் உனக்கு தாசிகள். அதாவது வேலை பார்க்கக்கூடியவாளா இருக்கா, அதாவது உனக்கு வந்து கைங்கரியம் பண்றா, நீங்க வேலை பார்க்கறதுன்னு ஏதோ கஷ்டமான வேலைன்னு நினைச்சுக்காதீங்க, பெருமாளை சேவிக்கிற வேலை அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது எப்படி லக்ஷ்மண பெருமானவர் வந்து சொல்லும் பொழுது இளையாழ்வாரா இருந்து அந்த ராமாயணத்துல ஆச்சரியமா சாய்க்கும் பொழுது நான் வந்து எங்க அண்ணாவுக்கு அடிமை பூண்டவன், எப்படிப்பட்ட அடிமை சுவாமி அப்படின்னா அவருக்கு அடியவன் எழுதி பிறந்தவனா, அப்படி அர்த்தம் இல்ல சுவாமி. என்னன்னா குணையர் தாசியம் உபாகதா, எம்பெருமான் ராமனுடைய குணத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டு அந்த குணத்தினால அவருக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு கைங்கரியம் பண்றேன், அந்த மாதிரி எல்லாரும் எம்பெருமானுக்கு ஒரு காரணமே இல்லாம நாம எல்லாரும் எம்பெருமானுக்கு அடிமைதான். பெருமாளுக்கும் தாயாருக்கும் நாம எதனால அடிமை அப்படின்னு கேட்டா பதிலே இல்ல, அனாதியா நாம எல்லாரும் எம்பெருமானுக்கும் தாயாருக்கும் அடிமைப்பட்டவர்கள். இப்பொழுது இப்படி பிராட்டி வந்து இப்படி பிரம்மருத்ராதிகள் மற்றும் அதே போல சரஸ்வதி கௌரி முதலான அத்துணை தேவிமார்கள்னாலேயும் சேவிக்கப்படுபவளா இருப்பான்றத மூணாவது வரியில அழகா அமைச்சுண்டு, அடுத்தது நான்காவது வரியில ஸ்ரீரித்யேவச்ச நாமதே பகவதி ப்ரூம கதம் துவாம் பயம் அப்படின்னு சாய்க்கிறார். இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த பிராட்டியே உன்னை எப்படிதான் நாங்க சேவிக்கிறது அப்படின்னு. அதுலயே ஸ்ரீரித்யவன்னு பதம் போட்டார் அப்படின்னா ஸ்ரீன்ற திருநாமம் மகாலட்சுமிக்கே அசாதாரணமான திருநாமம் அப்படின்னு தெரியுது. எப்படி வந்து வேதத்துல நாராயணன்ற பேர் எம்பெருமானேயே சேருமோ, நாராயணன் சொன்னா அவர் சிவனா பிரம்மாவா இந்திரனா நீங்க கேட்கவே வேண்டாம், நாராயணன்னா மகாவிஷ்ணு ஒத்தர் தான், அவரை தவிர வேற யாருக்கும் நாராயண சப்தம் சேரவே சேராது. அதே போல ஸ்ரீ அப்படின்ற சப்தமானது பிராட்டியையே குறிக்க வல்லமை பெற்றது. அப்படி குறிக்கக்கூடிய ஸ்ரீரித்யேவ, அதாவது பிராட்டியானவள் என்ன பண்றானா, நாம போய் ஒரு கஷ்டத்தை சொன்னா நம்மளால ஆசிரியக்கப்படுபவளா இருக்கா, நாம போய் எத்தனையோ கஷ்டங்களை பிராட்டி கிட்ட சொல்றோம், அதை கேட்டுக்கிறா. அடுத்தது பெருமாள்கிட்ட இதை சொல்றான், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்படி எம்பெருமான கேட்பிக்க செய்யறா. அதாவது தனக்கு இருக்கக்கூடிய அந்த சுதந்திரமான எம்பெருமான்கிட்ட இருக்கக்கூடிய தன்மையினால தான் எம்பெருமான் தான் சொன்னா எம்பெருமான் கேட்பான், தனக்கும் எம்பெருமானுக்கும் அனைத்து ஜீவர்களையும் ரட்சிப்பதே காரியம் அப்படின்றதுனால தான் எம்பெருமானை கேட்பிக்க செய்கிறான். அதனால ஸ்ரீன்ற சப்தம் பிராட்டிக்கே அசாதாரணமானது. அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ற இடத்துல மாத்திரம் இல்ல, புருஷகாரமாகவும் இருந்து, புருஷகாரம்னா ரெக்கமெண்டேஷன், ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு அதே நேரத்துல பெருமாளோட சேர்ந்து நாம என்ன கோரிக்கையை கொடுக்கிறோமோ அந்த கோரிக்கையை பெருமாளோட சேர்ந்து அதை தீர்த்தும் வைப்பவள் அவள் தான். அதனால பிராட்டிக்கு மூன்று ஆகாரங்கள், ஒன்று பிராட்டி புருஷகாரமாக இருத்தல், புருஷகாரம் புருஷபகாரம்னா சிபாரிசு பண்றது அதாவது ரெக்கமெண்டேஷன் பண்றது. ரெண்டாவது உபாயமாக இருத்தல், உபாயமாக இருத்தல்னா நாம எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணி ஏதாவது ஒன்றை வேணும்னு கேட்கிறோம்னு வச்சுப்போமே, அதுலயும் அவன் கூடையே இருந்து அதை சங்கல்பிப்பது, அதை செய்து கொடுப்பது. அடுத்தது அந்த உபாயத்தினால் வரக்கூடிய பலனாகவும் உபேயமாகவும் பெருமாளோட சேர்ந்து இருப்பதுன்னு மூணு ஆகாரங்கள். அடுத்தது எம்பெருமானோட சேர்ந்து இப்படி அவர்களுக்கு உபாயமாகவும் இருந்து உபேயமாகவும் இருத்தல். உபாயம் உபாயம்னா அவர்கள் கேட்கக்கூடியதை செய்து கொடுக்கக்கூடியவடா இருந்துண்டு எம்பெருமானோட, அதே நேரத்துல உபேயம்னா பலனாகவும் இருத்தல் அப்படின்றது பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமானுக்கு தான் வரும். அதனால ஸ்ரீரித்யே வச்ச நாமதே பகவதி, பகவதி அப்படின்னு எப்படி எம்பெருமானுக்கு பகவான் பகவான்ற திருநாமம் வருதோ பிராட்டிக்கு பகவதி. இதை ஏற்கனவே அப்படி முதலே சொல்லிட்டேன், எம்பெருமான் சுவாமினா பிராட்டி சுவாமினி, எம்பெருமான் தலைவன்னா பிராட்டி தலைவி, எம்பெருமான் பகவான்னா பிராட்டி பகவதி அப்படின்றது. அப்ப இருவரும் சேர்ந்து நம்ம எல்லாரையும் காக்கக்கூடிய யஜ்ஞ தீட்சிதர்களா இருக்கா. அதாவது வேதத்துல வந்து ஒரு யாகம் பண்ணணும்னா பிராட்டி பத்னியோட சேர்ந்துதான் யாகம் பண்ணணும், பத்யுர்னோ யஜ்ஞ சம்யோகே அப்படின்னு ஒரு சூத்திரம். அதாவது பிராட்டி அதாவது பத்னியோட சேர்ந்துதான் யாகம், அப்ப பத்னியும் பர்த்தாவும் சேர்ந்து யாகம் பண்றத போல நம்ம எல்லாம் காக்க வேண்டும்ன்ற அந்த யாகத்தை பண்ணுகிறார்கள். இப்படிப்பட்ட பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான நான் எப்படி துதிப்பேன் அப்படின்னு கேட்கிறார் ஆளவந்தார். நான் மட்டும் எப்படி துதிப்பேன்னு கேட்கல, நாங்கள்லாம் எப்படி துதிப்போம்னு கேட்கிறார். இதை எல்லாருமே கேட்டிருக்கார், ஆளவந்தாரும் கேட்கிறார், கூரத்தாழ்வாரும் கேட்கிறார், பராசர பட்டரும் கேட்கிறார், சுவாமி தேசிகனும் கேட்கிறார், எல்லா ஆச்சாரியர்களும் கேட்கிறது. இப்படிப்பட்ட அளவற்ற பெருங்குணக்கடலா இருக்கக்கூடிய திருவுரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார்னு சொல்லக்கூடிய பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமானை எப்படி துதிக்கிறதுன்னு கேட்டா இந்த இடத்துல ஆளவந்தார் பிராட்டியையும் துதிக்க முடியாது எம்பெருமானையும் துதிக்க முடியாதுன்னு கூறத்தாழ்வான். எப்படி வந்து தன்னுடைய ஸ்ரீஸ்தவத்துல இருவருக்கும் குணக்கடலா நீங்க ரெண்டு பேரும் நின்னேள்னா, இவ்வளவு குணங்களோடு நின்னேள்னா எங்களால எப்படிதான் துதிக்க முடியும் உங்களை, யாருனாலையும் துதிக்க முடியாதுன்றார் சுவாமி தேசிகனும். சுவாமி தேசிகனும் பாதுகா சகஸ்திரத்துல ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறார், நிசேஷம் அம்பரதலம் எதிபத்திரிகா சியாத் சப்தார்ணவி யதி சமேத்திய மஷீபவித்ரி பக்தா சஹசிரவதன புருஷ ஸ்வயம் சேத்து லிக்கேத ரங்கபதி பாதுகையோ பிரபாவா அப்படின்னு சாய்கிறார். பாதுகையினுடைய, ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகையினுடைய பிரபாவமானது இந்த மொற்ற அகிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வானத்தையும், அதாவது ஆகாசத்தையும் பேப்பராக்கி மொத்த கடலையும் ஏழு கடல்களையும் அதற்கு மையாக்கி எழுதினா கூட எழுதவே முடியாது, எழுத்தொண்ணாத அந்த எம்பெருமானுடைய குணங்கள் இருக்குன்னு சொல்றார். அதை போல பிராட்டியினுடைய குணங்களும் அமைந்திருக்குன்னு இங்க சொல்லப்படுறது. இப்படி முதல் ஸ்லோகத்தினால நித்திய விபூதி மற்றும் லீலா விபூத்தின்னு நம்மாலையும் சரி, தேவர்கள் நாம் எல்லாரும் ஒரே வகுப்பினர்கள், நம்மாலையும் சரி, அதே போல நித்தியசூரிகளான அனந்தன், கருடன், விஸ்வக்சேனர் போன்ற எப்பவும் தத்விஷ்ணோ பரமம் பதம்னு சேவிச்சின்றிருக்கிற அவாழ்நாளையும் சேவிக்கப்படுபவளா பிராட்டி இருக்கான்னு இந்த ஸ்லோகத்து மூலமா காண்பிக்கிற. இப்படி உபய விபூத்தினாலேயும் சேவியமாக இருப்பவள் பிராட்டி அப்படின்னு காண்பித்து முதல் ஸ்லோகத்தை தலைக்கற்ற ராணவந்தா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.